ശ്രീമാധാര്യഷ്ടപിതാഖ്യേഖരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാശരി അസുഗ്രതമ്പായ നമഃ. അധികരണത്തില് പോണ അധികരണം എന്നത് അന്യധാരണ അനിയമാധികരണം. അതിന് കർത്തർത്തന്ന പുരുഷാർത്തന്ന കർത്തർത്തന്ത്രത്തിക്ക് നിയമേന അംഗമാ ഇരിക്കുന്നുണ്ടോ? പുരുഷാർത്ഥാക്ക നമുക്ക് ഏതാവ് പണം തേവെന്നൊക്കെ അപ്പൊ അത് അനുഷ്ഠിക്കരുത്. ഇപ്പൊ ഒത്തിരിയത് കർത്തർത്ഥമാ പുരുഷാർത്ഥമാ അപ്പം കേട്ടിട്ട് ഇത് ആശ്രയതയാ ആശ്രയിച്ചിരിക്കുന്നത് ഒത്തിരത്തെ ആശ്രയിച്ചിരിക്കൂടിയ വ്യക്തിയ അത് പണിനാക്ക വീര്യവത്തരത്വം യാഗാദികൾക്ക് വീര്യവത്തരത്വം. അതായത് പലനോ യാഗത്തെയോ യാഗത്തിനുടിയ പലനെയോ തടുക്ക മുടിയാது തടയേക്காது. அந்த மாதிரி பண்றதுன்றது இந்த உத்தியோகத்தினுடைய இது. அது இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணும் போனதிக இடத்துல. அது பிரசங்கா ஆகணும், பிரசங்காதனா ஒரு தொடர்பு வச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி காமான தெரிகிறோம் அந்த அதிகரணத்துல தகர வித்தியை பகதாரணி உபநிடத்துல சாந்தோக்கிய உபநிடத்துல தைத்திரிய உபநிடத்துல மூணு உபநிடத்திலையும் இந்த தகர வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு வித்தியைகளும் ஒன்னா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு அங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுதான் அப்படின்னுட்டு சமாதானம் சாட்சி முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. இப்ப அந்த சாந்தோக்கிய உபநிடத்தை ஏதோ ஒரு உபநிடத்து தகர வித்தியன்னு என்ன அர்த்தம்? ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏட அபகோகன் எட்டு குணங்கள் அதுதான் அங்க அனுசந்தேகமான திருக்கல்யாண குணங்கள். அங்க அனுசந்தேகமானது திருக்கல்யாண குணங்கள் எட்டு தான். அது தன்மை எது? அதான் அங்க என்ன இருக்கு தகம் விபாப்பம் அப்படின்னு சொன்னோம். அதாவது தகராகாசம் சுதந்திர ஆகாசா தொடர் மேஷ்டம் தகராகாசத்தையும் உபாசிக்கணும். அந்த தகராகாசத்துக்குள்ள இருக்க திருக்கல்யாண குணங்கள் அவைகளையும் உபாசிக்கணும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்டோம். இப்ப என்ன அர்த்தம்? தர்மி உபாசியம் தர்மியான உபாசியம் எது? தகராகாசம். அந்த தர்மியான தகராகாசத்துக்கு உள்ள திருக்கல்யாண குணங்கள் அபகதாத்மா அபிபாசா சத்தியகமாக சத்தியசங்கல்பான எட்டு குணங்கள். இது தர்மியும் தகராகாசமும் உபாசிக்கணும். தர்மி தர்மங்கள் எட்டு குணங்கள் இவைகளையும் உபாசிக்கணும் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணி ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. இப்ப மேல என்ன கேள்வி வருது? இது எப்படி உபாசிக்கிறது? ரெண்டு விதமா உபாசிக்கலாம். தகராகாசா அபகதபாத்மத்வாதி குணக்கா ஒரே வாக்கியம் அபகதபாத்மத்வாதி குணக்கா தகரா அப்படின்னு சொன்னாலும் இந்த தகராகாசம் சித்திச்சு விடுறது அல்லது அபகதபாத்மா தகராகாசா விஜரா தகராகாசா விமர்த்தியு தகராகாசா விசோகா தகராகாசா விதிகஸ்து தகராகாசா அமாரி அபிபாசா தகராகாசா. இந்த மாதிரி ஒரு குணத்தை சொன்னா அந்த குணத்தோட அந்த தர்மி இருக்குது தகராகாசம் அதையும் ஆவர்த்திக்கணுமா? ரெண்டு விதம் அபகதபாத்மத்வாதிகள் எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களோடு கூடினவன் தகராகாசன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வாட்டிதான் தகராகாசன் சொல்லணும். மீதி குணங்கள் தனித்தனியா சொல்லப்படும். அத்தனையும் சேர்ந்தவன் இந்த பெறவான் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் எல்லாம் அன்வயிச்சிடும். ஒவ்வொன்றுத்தையும் தர்மி தகராகாசம் தர்மி அதுதான் உபாசியம். ஒவ்வொன்றுத்தையும் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் அது அன்வயிச்சிடும். அல்லது ஒவ்வொரு குணத்தையும் சொல்ல செய்வோம். தர்மியான உபாசியம் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை ஒவ்வொரு குணத்தை சொல்ல செய்வோம் ஆவர்த்தி பண்ணணுமா. அவகதாத்மா பகிராகாசா, விஜயா பகிராகாசா, பிரமந்தியோ பகிராகாசா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு சூரபக்ஷிகள் என்ன சொல்றா, ஒரு வாட்டி சொன்னாலே போதுமே, ஒரு வாட்டி சொல்லிட்டாலே எல்லாத்தையும் எனக்கு தனித்தனி அர்த்தம் சொல்லணும், தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. இதுக்கு சூரபக்ஷி என்ன பண்றாருன்னா, மீமாம்சகாருடைய சித்தாந்தத்தையே காஞ்சி கொடுக்கிறார். மீமாம்சகார் என்ன பண்றாங்கக்கா, தந்திரம்னு 11வது அத்தியாயம் சொல்லிருக்கா, 12வது அத்தியாயம் பிரசங்கம், 11வது அத்தியாயம் தந்திரம். தந்திரம் அப்படின்னாக்கா ஒரு காரியத்தை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியமே ரெண்டு காரியத்துக்கு உபயோகப்படும். ஒரே காரியத்தினாலேயே ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ன்ற பாருங்க, நமக்கு மாங்காய் வேணும், ஒரே ரெண்டு வாக்கி அடிக்க வேண்டாம், ஒரே கல் எடுத்து குறி பார்த்து எடுத்தான், ரெண்டு மாங்காய் வளர்ந்துருச்சு, நாலு மாங்காவும் கழுவும். இதான் தந்திரம். என்னன்னா, ஒரே ஒரு வாட்டி அங்கத்தான் ஒட்டிக்கணும், ஒரு வாட்டி அங்கத்தான் ஒட்டிச்சாக்கா அதனாலேயே யாகம் முழுக்க நடந்துடும், யாகம் முழுக்க நடந்துடும். அதனால ஒவ்வொரு வாட்டியும் அங்கம் பண்ண வேண்டாம். இதுக்கு பேர் தந்திரம் பேர். ரெண்டு காரியங்கள், ரெண்டு காரியங்கள்ல ஒரு அங்கம் ஆகுது, அந்த ஒரு அங்கம் ரெண்டு வாட்டியும் பண்ணலாம், ஒரு வாட்டியும் பண்ணலாம். என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு வாட்டி பண்ணினாலே ரெண்டும் சாத்தமாயிடும். இப்ப என்ன, தேவதத்தன் இருக்கான், தேவதத்தன் என்ன பண்றான், அவன் வந்து எழுதணும், ஏதோ எழுதணும், அவனுக்கு வேண்டியது என்ன, புஸ்தகம் எழுதணும், புஸ்தகம் எடுத்து நோட் புக் எடுத்துக்கணும், இந்த புஸ்தகமும் நோட் புக்கும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வழக்கேற்றினாரான் வழக்கேற்றது வந்து ஒரே ஒரே அங்கம், ஒரே ஒரு காரியம். அந்த வழக்கினால என்ன எடுக்க போறான், புஸ்தகம், ஒரு புஸ்தகம், அதுக்கு நோட் புக், எக்ஸசைஸ் நோட் புக், இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். பேனா யார் எடுத்துருவா, பேனா போதும் ஒரு வாட்டி, நோட் புக் போதும் ஒரு வாட்டி, புத்தகத்து போதும் ஒரு வாட்டின்னு வழக்கெடுத்துன்னு வருவானா, அப்படி எடுத்துன்னு வர மாட்டானே. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒரே ஒரு வழக்கெடுத்துருவான். இவனுடைய இவனுடைய காரியம் அது, இவனுடைய காரியம். இதுக்கு பேரு தந்திரம் அப்படின்றார். ஒரு வாட்டி அனுப்பிச்சாலே ரெண்டு ரெண்டு ரெண்டு கர்மாக்களுக்கு அங்க அனுஷ்டித்த மாதிரி. இதுக்கு பேர் தந்திரம் பேர். பிரசங்கம் இன்னொன்னு, நான் வந்து வழக்கேற்றேன், எனக்கு நோட்டு வேணும், புத்தகம் வேணும், பேனா வேணும், அதுக்கு நான் எடுத்துன்னு வரேன் நோட்டு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வரான், அவன் வந்து என்ன பண்றான், அவனும் தன்னுடைய பேனா பெண்ணா எடுத்துன்னு போறான். அதுக்கு பேர் பிரசங்கம் பேர். என்ன எவ்வளவு அழகான இது பாருங்க, பேதம். என்னுடைய கர்மாவே, என் கர்மாவிலேயே ஒரு கர்மாவுக்கு ஒருத்தர நான் வழக்கே பண்ண, அதுக்கு அந்த வழக்கு என்னுடைய மூணு கர்மாவை முற்று, இது தந்திரம். அதே என்னுடைய கர்மாவுக்கு ஒருத்தர நான் வழக்கே பண்ண, அப்ப என்னுடைய மித்திரன் நினைக்கிறான், அவன் என்ன பண்றான், தன் கர்மாவை முற்று போறான். இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை நீங்க தந்திரம் கொண்டு வாங்க, தந்திரத்தை வச்சிருந்தான் சொல்றான். என்னன்னா, இப்போ உபாசனம் பண்ணணும், தகர வித்தியை உபாசிக்கணும், அதுல தகராகாசத்தை அனுஷ்டிக்கணும், தகராகாசத்தை எப்பொழுதும் அனுசரிக்கணும். அந்த தகராகாசம் தர்மி, அந்த தகராகாசனான தர்மி இருக்கு பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கு, அந்த எட்டு குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும். என்ன கேள்வி வந்தது, ஒரு குணத்தை அனுசந்தானம் பண்ணிச்சு, அந்த தர்மியையும் அனுசந்தானம் பண்ணணுமா, ஒவ்வொரு குணத்தையும் சொல்லிட்டு தர்மியை அனுசந்தானம் பண்ணணுமா. இல்லாத போனாக்கா ஒவ்வொரு வாட்டியும், ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணுமா, அல்லது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாட்டி பண்ணா போதுமா. ஒரு விஷயம் என்ன சொல்லணும், குருவாச்சி தர்மிய சொன்னாரு. ஏன்னா அந்த நகர வித்தியை தானே, நகர வித்தியில எட்டு குணங்கள் இருக்கு, அந்த எட்டு குணங்களும் சேர்ந்து வந்தாலும் நகராகாசம் அதே பொறுமை. ஒரு வாய்ப்பு சொன்னாலே போறோம் நகராகாசா அவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலே முடிஞ்ச பத்தி எனக்கு திருப்பி சொல்லணும், தந்திரத்தினாலேயே ஒரு வாட்டி சொன்னதுனாலேயே எட்டு குணங்களுக்கும் இதை அன்வயிச்சு பேனா எடுக்கிறதுக்கு, புத்தகம் எடுக்கிறதுக்கு, நோட் புக் எடுக்கிறதுக்கு, எல்லா எழுதுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரே வழக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி நகர ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டாக்கா எட்டு குணங்களும் அன்வயிச்சு. இதுக்கு தனியா என்னத்தையும் இதை பண்ணணும், தனியாக ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வேண்டாம். இத தந்திரம்னு சொல்றாங்க. தந்திரத்தினாலேயே இதை முடிச்சுட்டு போறத விட்டுட்டு நீங்க வந்து ஒவ்வொன்னு வாட்டியும் பண்ணணும்னு சொல்றது தவறு. அதனால தர்மி ஆவர்த்தி ஒவ்வொரு குணத்துக்கும் வேண்டாம், ஒவ்வொரு குணத்துக்கும் தர்மிய ஆவர்த்தி பண்ண வேண்டாம். தகராகாசம் தகராகாசம்னு ஆவர்த்தி பண்ணவே வேண்டாம். எட்டு குணங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு குணம் பண்ணிடுங்க போறோம் அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வச்சுக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விஷயம் பாருங்கோ, தேவதத்தனே இருக்கான். இந்த தேவதத்தன் வச்சுக்கோங்க, தேவதத்தன் வந்து அப்பாவுக்கு பிள்ளை, அவனுடைய பிள்ளைக்கு அப்பா, அவனுடைய சித்தியாவுக்கு அண்ணா பிள்ளை, அத்தைக்கு அண்ணா பிள்ளை மருமான், மாமாவுக்கு பாகிநாயகன், பகினியின் அக்கா தங்கியனுடைய பிள்ளை. இந்த மாதிரி ஒரே தேவதத்தன் அவனுடைய உறவுக்காரால வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அண்ணாவுக்கு அவன் தம்பியா இருக்கான், தம்பிக்கு அண்ணனா இருக்கான், அக்கா தங்கிக்கும் அந்த மாதிரியா இருக்கான். அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கும், பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கும். எத்தனை ஒருத்தனுக்கே எத்தனையோ உறவு வருது, எத்தனையோ உறவு வருது. நீங்க அதை வச்சு சேர்த்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து தேவதத்தன் அவளுக்கு பந்துன்னு சொல்லணும். தேவதத்தன் அத்தனை பேர், அவன் அப்பா அம்மா, அவனுடைய அத்தை, அவனுடைய மாமா, அவனுடைய அண்ணா தம்பி, அவனுடைய அக்கா தங்க, அவன் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சோ பந்துஹு. பந்துன்னு சொன்னா போருமா, என்ன பந்துன்னு கேள்வி, என்ன பந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? உடனே அப்பாவுக்கு பிள்ளைப்பா, அந்த சுவாமிக்கு அண்ணா பிள்ளை, அந்த சுவாமிக்கு வந்து இது மருமகன், அக்கா பிள்ளை, இந்த மாதிரி வரிசையா உறவு சொல்லிட்டு போறோம். இப்படி உறவு சொல்லிட்டு போச்ச நீங்க அந்த பைலட்சண்யம் வேறுபட்டு வேறுபட்டு ஆயிடுறது, வேற வேறையும் ஆயிடுறோம், வேற வேறைய ஆயிடுவான். இப்போ என் தங்க என்ன பண்ற, என் தங்க என்ன பண்ற வந்து என்ன பார்த்து வாடா போடான்னு வா, என் தங்க வாடா போடான்னு கூப்பிடுற. ஆனா என்னுடைய கிரகணியோ என்னுடைய வச்சனையோ என்ன அப்படி கூப்பிட முடியுமோ? அது கூப்பிடவே முடியாது, கூப்பிடவே முடியாது. ஏன் கூப்பிட முடியாது, ஏன் கூப்பிட முடியாதுன்னாக்கா அவ அந்த உறவுன்றது மாறி போயிடுது இல்லையா, உறவுன்றது மாறி போயிடுது, உறவுன்றது மாறி போயிடுது. அதுக்கு அனுகுணமா தான் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு அனுகுணமா தான் நம்ம பார்க்கணும். உறவுன்றது இங்க சர்வாத்திரம் மாறி போயிடுது. அப்போ மரியாதையோ எல்லாமே மாறுறது இல்லையோ? இது உதாரணத்துக்கு சொன்னது, இது லௌகிக உதாரணம். லௌகீகத்துக்கு உதாரணம் இது, லௌகீக உதாரணம் இது. ஆனா வைதிக உதாரணம் பாருங்க, வைதிக உதாரணம் ஒரு யாகம் இருக்கு. இந்திராய புரோடாசம் அஷ்டாக பாதம் அப்படின்னா இந்திரன்றவன் ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு இது பண்ணணும். இந்திரன்றவன் ஒரு தேவதை, அவனுக்கு புரோராசத்தை சமர்ப்பிச்சு யாகம் பண்ணணும். அங்க என்ன இருக்கு? இந்திராய ராஜ்ய, இந்திராய அதிராஜாய, இந்திராய சுவராஜ்ய அப்படின்றது. பாத்துக்கோங்க, முதல்ல இந்திராய அதிராஜன், அதே மாதிரி சுவராஜ்யா, சுரா இப்படி சுவராஜ்யன்னு ஒருத்தன், இந்திரனுக்கு சுவராஜ்யன் ஒரு பேரு. அதே மாதிரி இந்திரனுக்கு வந்து அதிராஜன் அப்படின்னு பேரு. அதனால இந்திராய ராஜ்யே புரோடாசம் ஏகாதிக பாலம் அஷ்டாக பாலம் ஏகாதிக பாலம் சட்ட பேர். இந்திராய அதிராஜாய, இந்திராய சுவராஜ்ய, மொத்தம் என்ன சொன்னா இந்திரன் ராஜா, அவனுக்கு புரோடாசம் சமர்ப்பிக்கிறேன். இந்திரன் அதிராஜா, அவனுக்கு புரோடாசம் சமர்ப்பிக்கிறேன். இந்திரன் சுவராஜ், அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம், அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், இப்ப என்னாச்சு, ராஜா வேற, அதிராஜா வேற, சுவராஜ் வேற, இந்திரன்ட்டே அன்வைக்கிறது, ஒரே இந்திரன் கிட்ட இந்த மூணு அன்வைக்கிறது, ராஜத்துவம் அதிராஜத்துவம் சுவராஜ்யம், இந்த மூணு அன்வைக்கிறது. இந்த மூணு அன்வைக்கிறத ராஜா வேறதான், அதிராஜா வேறதான், சுவராஜ் வேறதான், வேற வேற தானே. அப்ப சேர்த்து என்ன, இந்திராய ராஜ்யே, மூணுத்திலையும் இந்திராய இந்திராய தர்மி அனுவர்த்திதான் வரணும். இது நாம சொல்லல, சொல்லிருக்கோம் இந்திராய அதி ராஜ்யே, இந்திராய அதிராஜ்யே, இந்திராய சுவராஜ்யே. எப்படின்னு மூணு இடத்திலையும் தர்மியான இந்திரன் தன்னுடைய விசேஷத்தோட சேர்ந்து மூணு வாட்டி ஆவர்த்தி பண்ணப்படுறான், வேற வாக்கியம் சொல்றது. அதுதான் அனுஷ்டிச்சிருக்கா யாக்கிகாய், யாகம் பண்றவன்லாம் அப்படியே அனுஷ்டிக்கிறார். அதனால என்ன அர்த்தம், ஒரு விசேஷனம், அந்த விசேஷனத்தோட சேர்ந்து இருந்துச்சு, விசேஷனத்தோட சேர்ந்து இருக்கு, விசேஷனத்தோட சேர்ந்து இருந்ததுனாக்கா அந்த விசேஷனமானது விசேஷத்தை வேறுபட்டு விட்டுடும், வேறுபடுத்தி விட்டுடும். அதுக்குதான் முதல்ல உதாரணம் நிறைய வச்சேன், ஒரு பையன் இருக்கான், தேவதத்தன் இருக்கான், அப்பாவுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு அப்பா, மாமாவுக்கு மருமகன், அத்தைக்கு மருமகன், அது மாதிரி அண்ணா தம்பிகளுக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு இப்படி மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்க. அந்த சமயத்துல ஒரே மனுஷன்தான், ஒரே மனுஷனா இருந்தாலும் அந்த விசேஷங்கள் அவைகளை இட்டு பார்க்கிற சமயத்துல அத்தனையும் விசேஷம் வேறுபட்டு, எனக்கு குணத்தை கொண்டு அது வேறுபட்டுதான் ஆகணும். நான் இருக்கேன், சில பேருக்கு நான் நல்லவனா இருக்கேன், சில பேருக்கு நான் மகாதுஷ்டனா இருக்கேன். ஏன் அது, நான் ஒருத்தருக்கு அனுகூலமா இருந்தேன்னு சொல்லும்போ நான் நல்லவன், நான் ஒருத்தருக்கு அனுகூலம் இல்லைன்னாக்கா நான் துஷ்டன். இதுதான் லோகத்துல எல்லாருக்குமே. கோயிலுக்கு போறோம், ஒரு அர்ச்சகர் இன்னைக்கு என்ன வச்சு தாயார் சந்தி போனேன், உள்ள இருந்த ஒருத்தர் உள்ள சுவாமி பக்கத்துல கூட்டு சேவை பண்ணி வச்சுட்டார். ஒரு வாரம் முன்னாடி பிரமாசந்தில அதே மனுஷர் உள்ள கூட்டு பண்ணி வச்சுட்டார். ஆனா ஏதிலேயே இன்னைக்கு என்ன பண்ணா, தேவபோகத்துல யாரையோ ஒருத்தர அனுப்புறா, உள்ள அடியவங்க அனுப்பல, என சகஜம் இது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த பட்டர் ரொம்ப நல்லவர், என உள்ள அமைச்சர், இந்த பட்டர் ரொம்ப துஷ்டர், என அனுப்பல, லோகத்துல அவ்வளவுதான், எனக்கு அனுகூலமா இருந்தாக்கா அவன் நல்லவா, எனக்கு பிரதிகூலமா இருந்தா அவ கெட்டவா, இப்படிதான் லோகத்துல சொல்றோம். ஒரே வெற்றிதான் அந்த விசேஷம், விசேஷம் நான் ஒருத்தர் நல்லவன் சொல்லச்சேன், உனக்கு நல்லவன், உனக்கு நல்லது பண்ணிட்டா அவன் நல்லவன் உனக்கு அப்படின்னு கேட்பா. நான் துஷ்டம் சொன்னேனாக்கா, நான் துஷ்டம் கேட்டா நான் சொன்னேன்னாக்கா உனக்கு எடுத்து பண்ணிட்டா துஷ்டனா, நீன பண்ணிய உனக்கு அப்படின்னு. இது லோகத்துல சகஜம். அதனால பாருங்க, ஒரு கெட்ட குணமோ அல்லது ஒரு நல்ல குணமோ அது சேர்ந்ததுனாக்கா மனோராஜ சுரூப்பம் நம்ம கேட்டாலே பாவம் தெரியும், நம்ம மனோபாவம் மாறும். நாம எல்லாருமே ஒரு காரியம் தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு வச்சு ஒருத்தர் மேல ஒரு பதிச்சு துணிச்சுக்கும் மனசுல, ஏதோ நம்ம கிட்ட தப்பான சொல்லிட்டு உடனே அவன் கெட்டவாதான், கெட்டவாதான், அவன் கெட்டவா கெட்டவா கெட்டவா அவன் சொல்லுவான், நல்லவான் சொல்லவே மாட்டான். நல்லவான் பதிஞ்சு சுருக்கி மனசு கொடுத்தேன், அவன் எது பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரின்னு சொல்லுவான். வந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை விளையாடுறது, என் குழந்தை போட்டு யாரையா அடிச்சதுன்னா குழந்தை அப்படிதான் விளையாடும் அப்படின்னு, என் குழந்தை இன்னொரு குழந்தை அடிச்சதுனாக்கா நான் கண்ணாமல் யோகத்துல சகிப்பேன். என் குழந்தைய நான் என்னைக்குமே நான் தூக்கி வச்சுப்பேன், என் குழந்தை யாரும் வச்சாலும் சரி. இதை நான் சொல்லல, சாந்தியில சொன்னதே சுவாமி உதாரிக்கிறார். அனாதிரத சுதம் கேகி புருஷம்னு அபிநந்ததி, என் பிள்ளைய ஒருத்தர் வச்சாலும் வச்சுக்கோ, என்ன வசதி அதனுடைய என் பிள்ளைய வச்சான்னாக்கா நான் வந்து அவனை ஆதரிப்பினா, என் பிள்ளையால் தான் சொல்றியா என் பிள்ளைய வைக்கிறியா அப்படின்னு அவனை வெயிலா வைக்கிறேன். ஏன்னா என் பிள்ளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு, காக்காவுக்கு தன்னுடைய குட்டி தன்னுடைய குழந்தை இருக்கு அது பொன்னால் அனுத்தான், அது கருப்பு வெளுப்பு எல்லாம் பார்க்காது. அதனால நம்ம குழந்தை நமக்கு வசதி, அது சுவாமி பக்தால் விஷயத்துல சொல்ற அனாதிரத சுதங்கேகி புருஷம் அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்தக்தம் பகவான் அபிநந்ததி. ஒருத்தருக்கும் பெருமாளை சேவிப்பான், பாகவதனை சேவிக்க மாட்டான், உடனே பெருமாளுக்கு பிடிக்காதான். என் பாகவதத்தை அபிசாரம் கொடுவேன், ஆனா என்ன சேவிப்பியா உன் சேர்க்கையை வாழாமன் சொல்லுவானா, என் பாகவதனை சேவிச்சுப்பா அதுக்கப்புறம் நான் உனக்கு சேர்த்துக்கிறேன். அதனால என்ன அர்த்தம், நம்ம குழந்தைகள் நமக்கு வசதிதான், நம்ம குழந்தைகளை யாரும் தூஷிக்க கூடாது. ஏன்னா தோஷம் தெரியாது, நம்ம குழந்தைகள் நம்ம மனுஷாட்ட தோஷம் தெரியாது. நம்ம பஸ் எல்லாம் போவோம் பாருங்க, யாராவது ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் மேல சார்ந்து நினைச்சுக்கோங்க, யோ மேல சார் தள்ளி விட்டுருப்போம். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படிதான் அனுபவிக்கிறோம், நான் முடிஞ்ச வரைக்கும் கார் எல்லாம் போறத வாய்ப்பு பஸ்ஸோ ட்ரெயினோ தான். அதே என் குழந்தையோ என் குழந்தையோ என் கிரகணியோ எங்க அண்ணா தம்பிகளோ என் மேல படுத்திருந்தாலும் சரி மடியில படுத்திருந்தாலும் சரி கவலையே போட மாட்டேன், சந்தோஷமா போறோம். இதுதான் சரிங்க. அதனால பாருங்க, இது அனுகூலமா இருந்தாக்க நல்லவன், பிரதிகூலமா இருந்தா கெட்டவன். இந்த விசேஷங்கள்னாலதான் விசேஷங்கள் மாறிப்படுகிறது, விசேஷங்கள் மாறிப்படுகிறது. இதுதான் உதாரணம். அதனாலதான் இந்திராய ராஜ்யே, இந்திராய அதிராஜாய, இந்திராய சுராஜ்யே அப்படின்னு ஒரே இந்திரன் தான். அவனுக்கு வெறும் ராஜத்துவம் வரைச்ச இந்திரன் ராஜா, அதே அதிராஜனாக இந்திரன் அதிராஜன், அதே மாதிரி இந்திரன் சுராட் அப்படின்னு சொல்றான். விசேஷ பேதத்தினால விசேஷ பேதப்படும். இத யாகம் பண்றவன்னா இது மாதிரி அனுப்பிச்சுருக்கா, யாகம் பண்றவா இது மாதிரி அனுப்பிச்சுக்கிறா, அது மாதிரிதான் இங்கேயும் அபகத பாத்மா அப்படின்னு சொல்றோம். அபகத பாத்மான்னு என்ன அர்த்தம், அந்த அபகத பாத்மத்துவன்றது ஒரு தனி குணம், அது ஹேய பிரதிபடன் அர்த்தம் சொல்லணும். அதாவது தனக்கு ஹேயம் ஏதாவது பாப்பங்கள்லாம் ஒட்டும்படியா வந்ததுன்னா அதை தள்ளிடுவான், பிரத்வம்சம் பண்ணிடுவான். அதாவது பெருமாள் ரெண்டு விதமா அங்க கேள்வி கேட்டுக்கிறார், சுதப்பிரகாசிக்கிற ரெண்டு விதமா கேள்வி கேட்டுக்கிறார். அவங்க பாத்மா அப்படின்னு பாபம் பண்ணிட்டோ அவனுக்கு அது ஒட்டாதுன்னு சொல்றியா, அல்லது பாபம் பண்ணாமலே அவனுக்கு ஒட்டாதா அப்படின்னு நாம கூட அவங்க பாப்பானா, நான் தப்பே பண்ணாம ஒரு நாள் முழுக்க இருந்தேன்னு, அப்போ எனக்கு அவங்க பாப்பா தான் நான் அப்போ நான் தப்பே பண்ணலையே. அந்த மாதிரிதான் பெருமாளும் ஆயிடுவேன், நானும் பெருமாளும் ஒண்ணு ஆயிடுவேன். ஆனா தப்பு பண்ணிட்டோம் பெருமாளுக்கு ஒட்டாது, அவன் புண்ணியம் அவனுக்கு புண்ணியமோ பாபமோ எதுவுமே இல்லையே அவனுக்கு, நமக்கு வேணா கர்ம விஷயத்தும் இருக்கு, அதனால நமக்கு அதெல்லாம் இருக்கு. அவனுக்கு அவனுக்கு பகவானுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு என்ன கர்ம விஷயத்தும் இருக்கு, அதனால எது புண்ணியம் எது பாபம். உபயலிங்க ஒரு விஷயம் சாய்க்கிறார், நமக்கு தான் புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரே மனுஷன் ஒரு சமயத்துல உசுரா இருக்கான், என் குழந்தை எனக்கு பிராணன் அப்படின்றோம். அது படிச்சதுன்னாக்கா என் பிராணன் எடுக்கிறது என் குழந்தைதான் அப்படின்றோம். இது லோகத்துல சகஜம். அது காரணம் என்ன? உண்மையிலே அது பிராணனும் இல்லை, உண்மையில பிராணனும் இல்லை. அதே மாதிரி பிராணன் எடுக்கிறது இல்லை குழந்தை. ஆனா லோகத்துல நமக்கு ஒழுங்கா நம்ம கிட்ட இருந்ததுனாக்கா, ஆசையா விளையாடு சந்தோஷமா இருந்ததுனாக்கா அதை அப்படி சொல்றோம். இதெல்லாம் நம்ம கர்மாவனாலதான், நம்ம கர்மாவனாலதான். ஒத்தன் விரோதி, ஒத்தன் மித்திரன், இன்னொருத்தன் அனுமையன். அனுமையனாக்க நம்ம கிட்டேயும் சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி லோகத்துல உண்டு. அதெல்லாம் நமக்கு புண்ணியபாப ரூபத்தினாலதான் வருது, புண்ணியபாப ரூபத்தினாலதான் கிடைக்கிறது. அதே பகவானுக்கு அப்படின்னா எதுவுமே சம்பந்தம் இல்லை. அப்படி சம்பந்தம் இல்லாததுனால இவனுக்கு வந்து அவர்கள் பாப்பா வராது, அதாவது பாப்ப சம்பந்தமே வராது. ஆனா நிர்தோஷகந்தாகா, நிர்தோஷகந்தம் தோஷமற்றவன், அதனுடைய வாசனை கூட அவனுக்கு கிடையாது எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லும். அத மாதிரி இருக்கிறதுனால எப்பொழுதும் எம்பெருமான் ஒரே மாதிரியா இருக்கான், அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அந்த மாதிரி வரிசையா சொல்றது அவரது விஜராக, அவரது பாப்பத்தை விஜிட்டா தகராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப சம்பந்த விகிதம் தானாத்மா. இது ஒரு தர்மி. தர்மி சேர்ந்ததுனால, இந்த தர்மம் சேர்ந்ததுனால, தர்மியினுடைய விசேஷம் விசேஷம் சேர்ந்ததுனால விசேஷமே மாறுறது. அது மாதிரிதான் விஜரஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஜர இல்லை. நிச்சய குண சம்பந்தா அப்படின்னு அர்த்தம். நிச்சயோ அவன் எப்பொழுதும் இணைஞ்சுதான் இருக்கும். நமக்கு வேணும் அப்படி இல்லை, நிறைய நம்ம பாவம் பண்றோம். அந்த பாவம் பண்ணி எல்லாம் பண்ணதுனால மொத்தம் என்ன பண்றான்? 60 வயசு பார்த்தா கூட சரி, சுறுசுறுத்துருன்னு இருக்க. இன்னைக்கு போய் 2வது ஊசி போட்டுனோம்னு அந்த என்ன டோஸ் எடுத்தது? கோவிட், கோவிஷீல்டு போட்டான். யார் தலை போட்டு வந்துட்டு காதால் சீதா மாத்து ஆறாம் பண்ணிட்டு ஒருவா சாப்பிட்டு போயிட்டோம். 8:00 சாப்பிட்டு போயிட்டோம். ரெண்டு பேரும் 8:00 ஏன்னா சாப்பிடாம ஊசி போட்டுக்காதான். அங்க போய் போட்டு முடிச்சா 11:00 அப்புறம் தீர்த்தா மாட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் போட்டா நல்லா சாப்பிட்டு. அதை போட்டுல இந்த உடம்பு அடிபட்டு போயிடுது. சேர்த்து போனேன், மலைக்கு கஷ்டப்பட்டு போனேன், ஏற முடியல, உடம்பு தோண்டு போயிடுச்சு, கை வலிக்கிறது, தலை ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் பாடலாம் சொன்னேன், 2 பாடம் சொல்லிட்டேன், இதை போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பாடலாம் சொல்லிச்சு தலைவலியே தெரியல, உற்சாகமா இருக்கு. ஆனாலும் கூட என்ன அது நடந்து போச்சா, சோர்வா தான் போக முடியுது, வேகமா போக முடியல, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, தலை ஏதோ கொடுக்கறது அப்படின்னு. ஆனா இன்னும் சில பேர் என்ன பண்றா? அனாயாசம் போறா. 73 வயசு எனக்கு முன்னாடி வயசு கொடுத்தேன், அவர் வந்து சுருந்து சொன்ன அவர் போயிட்டு இருக்க. அந்த மனிதனுக்கு உடம்பு முடியாது, நமக்கு அது முடியல. ஏன் அப்படின்னு? சில பேருக்கு இது கர்மவசியத்துவம், ஒருத்தருடைய புண்ணியம், உடம்பு அவ்வளவு நல்லா இருக்கு. அதே நம்ம பாப்போம், நாங்க எல்லாரும் நாமோ அதே அப்படி எல்லாரும் ரொம்ப. இது ஏன் அப்படின்னாக்கா புண்ணியவாப்பு இருப்போம். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. விஜரஹான்னு அர்த்தம், அவன் வந்து நிச்சய குணம் பண்ணன், எப்பொழுதும் இளமையோட இருக்கான், எவ்வளவு தடும்பது அப்படியே. அதனாலதான் நம்மளை பத்தி ஆழ்வார் சொன்னார், கிழவர் இளமை கிழவதன் முன்னம் அப்படிங்கிற. அவன் எப்பொழுதும் நிச்சய குணம் பண்ணன், நாம அப்படி இல்லையே. நமக்கு இளமை எல்லாம் போயிட்டே இருக்கும், அதனால என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக இளமை போறதுக்கு முன்னாடி நீங்க உபாயத்தை அனுப்பிச்சிருங்க. அவனை சமராஜி பண்ணுங்கோ, அவன்கிட்ட உபாசனம் பண்ணுங்கோ. அப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற நம்ப 2வது பத்தில. அதனால அவன் நிச்சய குண சம்பந்தன், அதோட சேர்ந்தவன் வேற எழுதிடும். அபகத பாப்பத்தை விசிட்டா வேற, நிச்சய குண சம்பந்தனா இருக்கிறது வேற. அதனால இந்த மாதிரி 8 குணங்களையும் பார்த்துட்டே வரணும். விமூர்த்தி ஹோ, மரணமற்றவன். மரணம் என்ன? அப்ப கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது, ராமாவதாரம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டாக்கா பாஸ்தவம். நம்ம எல்லாம் என்னது? கர்ம வசியாலா போயிட்டதுனால நம்ம இஷ்டம் இல்லை, பிறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, இருக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, இறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை. பிறக்கிறதோ வளர்றதோ அல்லது போறதோ எதுவுமே நம்ம இஷ்டம் இல்லை. நம்மளுடைய பிரதிபாவ அனுகுணமாக பகவான் நமக்கு கொடுக்கறது வேண்டும்தான். அதனால அவன் அதெல்லாம் இல்லாதவன், அவன் அவதாரசமஸ்தி, தன் சங்கல்பத்தினால பிறக்கிறான், தன் சங்கல்பத்தினால அதை முற்று முற்றுறான் அவதாரசமாஸ்தி. அதெல்லாம் எப்பேற்பட்ட அவதாரம் அப்படின்னு, சுத்த சுத்தமான அவதாரம், நிச்சயம் அப்ராகிருதமான அவதாரம். அது மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொரு கல்யாண குணம் கூட ஒன்னா சேர்ந்து அழகம் போறது. இதுல போய் இவன் வந்து மேல வேறதான் வேற வேறதான் ஒவ்வொரு தர்மமும் சேர்ந்ததுனாக்கா அந்த தர்மியானது வேற வேறையா இருக்கு. அதனால ஒவ்வொரு குணத்தையும் உபாசனம் பண்ணும் பொழுது அப்ப தகராகாசம் சொல்லிட்டோ சேர்த்து பண்ணணும். ஆனா தந்திரம்னு அவன் சொன்னான், தந்திரம்னா என்ன அர்த்தம்னு சொன்னான், ஒரு காரியம் ஒரு அங்கத்தை பண்ணதுனால வழக்கேற்றினதுனாலயே அவன் பேனை எடுத்துட்டான், நோன்பு கட்டுட்டான், புத்தகம் எடுத்துட்டான், எழுதிட்டான் அப்படின்னு சொன்னான். ஒரு காரியத்தினாலேயே நாலு காரியம் ஆயிடுச்சு. கஷ்டம்தான், அங்க என்ன அர்த்தம், எல்லாம் ஒரே சம்பந்தி, விளக்கெடுத்து ஒரு சாதனம் தான், அதனால அது முடியும். ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒரு குணத்தோட தர்மி சேரத்தை இது நிறைய போயிருது. ஏற்கனவே சொல்ற குணம் என்னவோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை சொல்ல ராமகிருஷ்ணாஸ்திரி படித்து சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு இது ஒரு குரு ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருப்பேன், ஒரு குரு சிஷ்யாருக்குதான் சொல்ற, நீயும் கடவுள், நானும் கடவுள், அவரும் கடவுள், இவரும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு பெருதலை பண்ணாரு. அதனால ஒரு மூர்க்கன் வந்து நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள், யாருமே கெடுதல் பண்ண மாட்டார், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு குரு சொன்னதை மோட்சத்தோட கிடைச்சிட்டு நடந்து போவான். அப்போ முரட்டு யானை மதம் முடிச்சு யானை ஓடவர் ஓடிக்கிறார், எல்லாரும் சதுர விதிரி ஓடுறான். போனா நானும் கடவுள், யானையும் கடவுள், ஒரு கடவுள் இந்த இன்னொரு கடவுளை படுத்துமா, கஷ்டப்படுத்துமா, என்ன படுத்தாது அப்படின்னு போறான். யானை பார்க்கணும் சொல்றான், கேட்கல கட்சியில இதை போட்டு தூக்கி போட்டு வீசி போட்டு குருக்கிட்ட போய் நான் சொன்னேன்ட்டு அருகே இருக்க, நான் சொன்னது ஒண்ணுதான், நான் சொன்னதுக்கு எல்லாத்தையும் கிடைச்சிருந்தது, யானை பாகனும் ஒரு கடவுள் தானே, அந்த கடவுள் சொன்னது ஏன்னு கேட்கல, யானைமே இருக்கிறது யானை பாகனும், அவன் சொன்ன அவனும் ஒரு கடவுள், அவனும் சொல்லியிருக்கான் உனக்கு, ஏன் கேட்கல. அதனால பின்னாடி எனக்கு அந்தரியாமியா இருக்கிற பகவான் வேற, உங்களுக்கு அந்தரியாமியா இருக்கிற பகவான் வேற, ஒரு மாடு பசு இந்த மாதிரி இருக்கு அந்தரியாமியா இருக்கிற பகவான் வேறதான். ஏன்னு விசிஷ்டமா பார்க்கணும், விசிஷ்ட வேஷம் பார்க்க வேற வேறதான் இருப்போம். ஒரு குழந்தைய ஒரு ஒரு தாயார் ஒரு குழந்தைய தூக்கி தரார், இடுப்புல வச்சுட்டு ஒரு குழந்தைய தூக்கி தரார், இன்னொருத்தி கர்ப்பிணி, அவ கர்ப்பிணி அவோ வயிற்ற குழந்தைய தூக்கிந்தாரா, வயிற்ற குழந்தை இருக்கு, ரெண்டு பேரும் குழந்தையதான் தூக்கிந்தாரா. ஆனால் இவளை என்ன சொன்னோம், நான் குழந்தையோடு கூட தாயார் வரா அப்படின்னு. அதே அந்த வயிற்ற குழந்தை இருக்கு தோல்வியோ கர்ப்பிணி இருக்காரே, அவளை பார்த்துட்டேன் உண்டா இருக்கிறவோ வரா, கர்ப்பிணியா இருக்கிறவோ வரான். ஏன் அவனை என்ன சொல்லுங்களேன், குழந்தையோட வரான்னு சொல்றதானே, அப்படி சொல்லல, அப்படி சொல்லல, அவன் வந்து கர்ப்பிணியா, கர்ப்பிணின்னு அவனுக்கு பேரு, இவனுக்கோ குழந்தைய எடுப்புல வச்சு கை குழந்தையோட வரா அப்படின்னு சொல்றான். அதனாலயே தெரிஞ்சுக்கோங்க, ஒரே குழந்தைதான், அது இருக்கிற இடத்த வச்சிருந்து இடுப்புல வச்சுன்னு வர்ற சமயத்திலயோ தோல்ல தூக்கின்னு வரத்தையோ அப்ப என்ன ஆகுது, கை குழந்தையோட வராங்க. அதே கர்ப்பிணியா இருந்தான்னாக்கா அவனுக்கு இவோ உண்டா இருக்கா அப்படின்னு அதனாலேயே வேறுபாடு தெரியும். ஒரே குழந்தையா இருந்தாலும் எப்படிப்பட்ட வேறுபாடு, அது மாதிரிதான் இந்த குணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்தரியாமியாருக்கு தேவம், அந்தந்த வஸ்து விசிஷ்டனாக, அந்தந்த வஸ்து விசிஷ்டனாக எம்பெருமான் வேற வேறையா இருக்கான். எம்பெருமான் வேற வேறையா இருக்கான். அதனால்தான் இந்த எட்டு குணங்களோட சேர்ந்து இருக்க தேவன் வேற வேறையா இருக்கான், வேற வேறையா இருக்கான். அப்படிதான் அதனாலதான் பிறந்தோம், நம்ம ஆராதனை பண்ணமுன்னு ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம், அவரும் சாப்பிட உட்காரும், பரிசோதனம் பண்ணிட்டு பரிசோதனம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி போஷிச்சுட்டு ஓம் அந்தரியாமினே நமஹா அப்படின்னு சொல்லணும். உள்ளுக்க அந்தரியாமிக்கு நாம அந்த புத்தகத்தை சாப்பிக்கணும். சாலக்கிராம மூர்த்திக்கு ஆராதனை பண்றோம், விக்கிரக மூர்த்திக்கு ஆராதனை பண்றோம் அப்படின்ட்டு அந்த குரவால் தான் அந்தரியாமியா இருக்கார். அவருக்கு எதுக்கு தனியா பண்ணணும், அதான் பண்ணியாச்சே அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா சாலக்கிராம மூர்த்தி வேற, எனக்கு அந்தரியாமியா இருக்கிற எந்திரமான் வேற, ஏன்னா விசேரன் வேதம் எனக்கு அந்தரியாமி அவர், சாலக்கிராம மூர்த்தியா இருக்கிறது வேற, விக்கிரக மூர்த்தியா இருக்கிறது வேற. கோட்டிபுரம் சுவாமி என்ன பண்ணுவேன், இது தெரிய ஆச்சாரம் திருவிதேசமான பேசி வருவார், அங்க பிரசாதம் கிடைக்கும், அந்த பிரசாதத்தை வாங்கிப்பார். பிரசாதத்தை வாங்கிட்டா வந்து அங்க விநியோகம் வாங்கி சில பேர் வாங்கி பார்த்துப்பா. ஆனா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய பெருமாளுக்கு சாப்பிட்டு செய்யறான். கோட்டிநாத சுவாமி உலகத்தை ஆச்சாரம் பாருங்கள், திவிதேச பெருமாள் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்தே பிரசாதம், அந்த பிரசாதத்தை கையை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்துட்டு அந்த காலத்துல ஆலய பிரவேசம் கிடையாது, அது மட்டும் இல்லாம எல்லாம் சுத்தமா இருந்தா, நல்ல கிணறு, இந்த வரகெடுப்பு, பித்தளை பாத்திரங்கள், அங்க இதுல கலவி பண்றவாள்லாம் கலவி பண்றவாள்லாம் சுத்தமா இருந்தா, நல்ல குடும்பம் வச்சிருந்து சிகையோட சந்தேகத்தை வச்சிருந்து பன்னெண்டரை மணிக்கு இருந்து சந்தியாபுரம் மத்தியானம் பண்ணிருந்து ஆற்றல் சுத்தமா இருந்தார். அதனால சுவாமி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் தன்னுடைய பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, அதன் பிறகு தாமசே வச்ச அந்தரியாக சமர்ப்பிச்சு அதை அம்சையாகும். எவ்வளவு அழகான ஆச்சாரம், அது மாதிரி இதெல்லாம் பெருமாள் ஆராதனை பண்றோம், சாப்பிடுச்ச அந்தரியா பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அந்தரியாக சமர்ப்பிக்கணும். அந்த பெருமாள் ஒண்ணும் இந்த பெருமாள் ஒண்ணும் சொல்லக்கூடாது, அந்த பெருமாள் ஒண்ணுதான், சுரூபத்தக ஒரே பெருமாள் தான். ஆனால் உள்ள இருக்கிறவர், உள்ள இருக்கிறவர் யாரு, உள்ள இருக்கிறவர் யாருன்னா எனக்கு அந்தரியாமி, எனக்கு அந்தரியாமியான பெருமாள். இன்னொன்னு சாட்சா ஸ்ரீராமன் மனுஷாவதாரத்துக்கான் அப்படிப்பட்ட பகவான் சக சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து ரங்கநாதன் சேவைக்கு போனான், ஆராதனை பண்ண போனானா, தன்னுடைய திராட்சியோடு சேர்ந்து தன்னுடைய மூர்த்திக்கே ஆராதனை பண்றான். ஏன்னா இது விவரச, அதுவோ அர்ச்சாமூர்த்தி, அர்ச்சாமூர்த்தி விஸ்வகுலதனம் பேர்பட்ட ரங்கநாதன் பெரிய பெருமாள், அதின்மன் பாடிய பெருமாள், அழகான சயனம் செங்கோருடைய பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் ஆராதனை பண்றதுக்கு ராமனுக்கே பிடிச்சு போச்சான். என்ன ஆச்சரியம், அது தன்னை தானே ஆராதனை பண்ணிக்கிற பெருமாள், அவருக்கே பிடிச்சிருக்காரு. அதனால பாருங்க ஒரு பெருமாள் தன்னைத்தானே ஆராதனை பண்ணிட்டார். ஏன்ன, நான் மனுஷன் தானே, அதுவோ அச்சா அச்சா முத்தியா இருக்காரு அப்படின்னு ஆராதனை பெருமாள். அவ்வளவு பெரிய விஷயம், அது மாதிரிதான் இதெல்லாம். ஆகவே இந்த மூர்த்திகள் வேறுபட்டு இருக்கலாம், அதனால விசேஷங்கள்லாம் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறதுனால விசேஷமும் வேறுபட்டுடும். அதனால எட்டு மூர்த்திகள், எட்டு திருக்கல்யாண குணங்கள், எட்டு திருக்கல்யாண குணங்களையும் நாம உபாசிக்கிற சமயத்துல ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி வேறாகாசி அபகரபாத்மா தகரஹா விஜரஹா தகரஹா இந்த மாதிரி நாம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த அதிகரணத்துல நிரூபணம் பண்ற. அதுக்கு உதாரணம் தான் வைதிக உதாரணம், லௌகிக உதாரணம் தான் அரிய விஞ்ஞானத்து, அதெல்லாம் போர் அடிச்சதுன்னாக்கா தகராகாசத்தை ஆத்மானுத்தின தகராகாசம், தகராகாசத்தால் சொல்லப்பட்டது பரமாத்மா எந்திரமான், அவனை அனுமித்திய உபாசிச்சுட்டு பிரஜந்தி அடைகிறார்கள். அதே மாதிரி ஏதாம்ச சத்தியான் காமான், கல்யாண குணங்கள் 8 கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களையும் அனுமித்திய கல்யாண குணங்களையும் வந்து இது உபாசனம் பண்றா அப்படின்னு வாக்கியம். அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தா என்ன அர்த்தம், முதல்ல ஒரு பரமாத்ம உபாசனம், அதுக்கப்புறம் கல்யாண குண உபாசனம் அப்படின்னு செய்யறது. இப்படி வசன படாது, ரெண்டு வாக்கியமும் இருக்கு, நகராகாசத்தையும் உபாசிக்கணும் கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இந்த வாக்கியமானது சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தர்மோபாஸ்தி தர்மபாஸ்தே விபக்தா, தர்மமா இருக்கக்கூடிய என்னது சத்தியகாமத்துவம், சத்தியகம் சங்கல்பத்துவம், அபயதாபத்துவம், இராணுவிகள் தான். இவைகளோடு சேர்ந்த இந்த 8 குணங்கள் இது தர்ம உபாசி, தர்ம உபாசனம். அதுதான் ஏதாம்ச சத்தியான் காமான் விஜந்தி அப்படின்னு, அது அதுவும் அது மாதிரி தர்மி பாஸ்தே தகராகாசனான பரமாத்மா அவனை உபாசிக்கிறது. அந்த உபாசனமும் இந்த உபாசனமும் வேற வேற, தர்ம உபாசனம் வேற, தர்மியான தகவோபாசனம் அது வேற, கல்யாண குணங்களை உபாசிக்கிறது வேற. அது மாதிரி எம்பெருமான தகராகாசனம் அவனை உபாசிக்கிறது வேற, இது ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அதனால ததர்த்தம் குணி பரிகணனம், சரி இப்ப தனித்தனியா சொல்லியோ அப்போ குணியான எம்பெருமான், குணின்னா தர்மி குணங்களை உடையவன், அவனையும் உபாசிக்கணும். அப்போ இந்த தர்ம உபாசனத்துல குணிய தர்மிய தகராகாசத்தை பரமாத்மாவை உபாசிக்கிறதுன்றது தந்திரதாக ஆசித்தோக்கும். தந்திரத்தினால ஏமாசிரியர் சொல்றாரே தந்திரம் சொல்லும் பார்க்கும், ஒரு வாட்டி பிறந்தவனாலேயே அனைத்துக்கும் வந்துட்டோம், அந்த மாதிரி இருந்துட்டு போடுவேன் தந்திரதோ அஸ்தோ அப்படி. அதனால புனப்புன திரும்ப திரும்ப தர்மிய ஆவர்த்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு பூர்பக்ஷி இது அயுக்தம். இந்த மாதிரி பூர்பக்ஷம் பண்ணாக்கா அது பொருத்தமானது அன்று, அது யுத்தம் இல்லை, அது தவறது. ஏன் அப்படின்னு தத்தத் பைசிஷ்ட பேதா, அவர்கள் ஆத்மா தகரா விஜயா தகரா விமர்த்தியோ தகராக சொல்லுவோம். இந்த மாதிரி அந்தந்த குண விசேஷம் அது விசிஷ்டமா இருக்கு சேர்ந்திருக்கு. அபகதாத்மத்வாதி குண விசிஷ்ட உபாசனம் ஒவ்வொரு குணத்தையும் தனித்தனியா பிரித்து பிரித்து சொல்ற சமயத்திலேயே தத்து குண விசிஷ்ட பேதம், அந்தந்த குணத்தை கொண்டு எல்லாம் பின்னமாறுது மாறிண்டே இருக்கு. வைசிஷ்ட பேதாவது விசேஷம், விசேஷத்தினால விசேஷம் மாறி போறது மாறி போயிடுறது. அதனால தத்த குணவைசிட்ட தர்மி பேதமாயிருக்கும், விசேஷண பேதத்தினால விசேஷ பேதம் வந்துருது. பிரதிநிதி அந்தந்த ஒவ்வொரு குணத்தையும் உபாசனம் பண்ணச்சு, ஒவ்வொரு குணத்தோட கூடினே தயாராகத்தை உபாசனம் பண்ணணும், தர்மத்தை பரமாத்மாவை உபாசனம் பண்ணச்சு. எல்லா இடத்துலையும் நஷ்டம், 8 குணங்களையும் உபாசனம் பண்ண சமயத்துல குணி குணி யாரு, குணத்தை உடையவன், தர்மங்களை உடையவன் எந்திரமாகும் நகராகாசன் பரமாத்மா பரபிரம்மன் சொல்றோம். அந்த பிரம்மனுடைய பிரதி விதி ஒவ்வொரு விதியிலையும் ஒவ்வொரு உபாசனத்திலையும் நடத்தும், ஒவ்வொரு கல்யாண குணத்திலையும் உபாசிக்கிச்சு குனிதாக குனியான பரமாத்மாவுடைய சிந்தனாவர்த்தி சிந்தனம் தியானம் புனப்புனக ஆவர்த்தி கணம் திருப்பி திருப்பி பண்ணணும். அவரது பாத்மான்னு சொன்னா ஒருவாடி தயாராக்காசன் சொல்லணும், குஜராண்ணாக்கா தயாராக்காசன் சொல்லணும், இந்த மாதிரி ஆவர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணாதான் அர்த்தியா அதாவது பிரயோஜனமா இருக்கும், பலத்தோட குழந்தது இல்லைன்னா பலனை கொடுக்காது, பலனை குறுக்கவே கொடுக்காது. அதனால என்ன அர்த்தம், பிரம்மத்தையும் உபாசிக்கணும், பிரம்ம கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். அந்த கல்யாண குணங்களை ஒவ்வொன்று சொல்லத்தை இந்த வித்தியில அந்த கல்யாண குணத்தோட சேர்ந்தவன் அவர்தாபத்துவ விசிஷ்டி சொல்லணும். அப்படி சொன்னாதான் பிரயோஜனமா இருக்கும், பலத்தை கொடுக்கும். அதனால ஒவ்வொரு குண அனுசந்தானத்திலையும் தர்மியான தகராகாசமான பரமாத்மாவை அனுசந்தானம் பண்ணியே ஆகும். அதனால ஆவர்த்தி உண்டு. இது எப்படி ராஜத்வாதி இந்திராய ராஜினி புரோராசம் ஏகாதிக பாலம் நல்லது இந்திராய அரிராஜாய இந்திராய ஸ்வராஜினி எல்லாருமே ஏகாதிக பாலம் தான். ஆனால் தேவதா பேதம் வந்துருச்சு என்னக்கா இந்த வாக்கியத்தினால சொல்றது ஒரே இந்திரனாக்கலாம் ஆனால் ராஜத்வம் அதிராஜத்வம் ஸ்வராஜம் மூணு தர்மம், இந்த மூணு தர்மங்கள்னால பிரதத்வா பிரதத்து தந்தனியாக இந்திரன் ராஜா இந்திரன் அதிராஜா இந்திரன் ஸ்வராஜா ஸ்வராஜ் இப்படின்னு பிரிக்கணும். அப்படி பின்னிக்க பிரிக்கிற சமயத்துல இந்திரன்றவன் தனித்தனியா ஆகிடுறான். என விசேஷம் பேசார் இது நாங்க சொல்லல யாஜிகாலே சொல்றா சௌதிகள் சொல்றார் மீனாம்சகாலம் அத சொல்றாரு அப்படின்னுட்டு ஏன்னா பிரதக்வா பிரதக்னா தனித்தனியா இருக்கு பின்னமா இருக்கு. அதனால இந்திரே இந்த நேரத்தில் ஏகஸ்தின் ஒரே இந்த நேரத்துல ஹவிஷோ தானம் ஏகாச கப்பால சம்ஸ்கிருதம் எட்டு பதினோரு கப்பாலங்கள் ஒரு மண்ணு சின்ன தட்டு மாதிரி இருக்கும், பதினோரு மண்ணாளான கப்பாலங்கள் சின்ன தட்டு மாதிரி இருக்கும், அதுல புரோடாசத்தை மந்திரபூர்வகமாக சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட இது அபிஷேகம் புரோடாசம் அதை சமர்ப்பணம் அது ஆவர்த்தம் பகுதி மூணு வாடி பண்ணணும். இந்திரனுக்கு ராஜாவான இந்திரனுக்கு அதிராஜாவான இந்திரனுக்கு சுராஜான இந்திரனுக்கு அப்படின்னு பண்ணணும். அங்க ஹி அப்படின்னு இருக்கு பவதி ஹீன்றதுனால சூத்திரத்தை உபதேசிக்கிற நானாவா தேவதா புதத்வா அப்படின்னு கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட தேவதா காண்டம் சங்கர்ஷகாண்டம் நானாவா நானான என்ன அர்த்தம் தனித்தனியா இருக்குன்னு ஏன்ன தேவதா நானாவா தேவதா தேவதையானது பல தேவதைகள் இங்க அதிராஜா அதிராஜான இந்திரன் அவன் மகாராஜ் ராஜாவான இந்திரன் அதிராஜான இந்திரன் சுராஜான இந்திரன் அப்படின்னு மூணு விதமா பிடிச்சி ஆனாவா தேவதா ஏன் பிரதக்வாத் அந்த விசேஷ பயத்தினால விசேஷம் இன்னமா போயிருக்குது அது பிரதக்கா இருக்கு தனியா இருக்கு அதனால அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆகவே தேவதா பிரதக்வாத் இதை வச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கறத இப்படி சொன்னதுனால என்னாச்சு நகராகாசன் தர்மி உபாசித்தம் தர்மி உபாசம் தர்மியான உபாசம் நகராகாசன் பரமாத்மா தர்மங்கள் உபாசனம் அபத்மானத்துவாதிகள் உபாசனம் பண்றது தர்மியான பரமாத்மா வேற வேற அதுல தர்மத்தை உபாதனம் பண்ணிட்டு குணத்தை ஒரு குணத்தை உபாதனம் பண்ணணும்னாக்க தர்மியான பரமாத்மாவைய ஒவ்வொரு வாட்டியும் பகிராகாசன் பகிராகாசன் விட்டு திருப்ப திருப்பி ஆவர்த்தி பண்ணணும் எட்டு வாட்டி. இதுதான் மீமாம்சைகள் சொல்றதே இப்படிதான் அதை விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. அத சொல்லணும் பாருங்க. இப்போ காமான் ஏதாம்சு சத்தியான் இது வச்சன பல்லாத்து தர்மி பாஸ்தே விபக்தா தர்மோபாஸ்தி தொடர்த்தம் குணிதரிகணனம் தந்திரத்தோஸ்து இத்தியுக்தம் தத்தத் வைசிஷ்ட்ய பேதாத் பிரதிவிதி குணினஹ சிந்தனாவிருத்திரவ்யா ராஜத்வாத்யைஹி பிரதக்த்வாத் பவதி ஹரிஷோ தானமாவர்த்தமிந்திரே. கவியாச்சிகம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.